நேரம் இதே போயின் இருக்கிறா. மச்சான் எடுத்து விடு. என்னத்த சொல்ல, இன்னும் என்னத்த சொல்ல, சொல்ல வார்த்தையே இல்ல. நிம்மதி இல்ல, இனி நிம்மதி இல்ல, பொண்ணு லைஃப் லாங் தொல்ல. ஐயோ பழைய கதடா. என்னத்த சொல்ல, இன்னும் என்னத்த சொல்ல, சொல்ல வார்த்தையே இல்ல. நிம்மதி இல்ல, இனி நிம்மதி இல்ல, பொண்ணு லைஃப் லாங் தொல்ல. மயில் போல வருவா, புது போத தருவா, நீ பொண்ணோட சேர்ந்தாலே மண்ணாவமா. அம்மி மீதிக்க வச்ச காரணம் என்ன, கொஞ்சம் எண்ணி பாருடா மாமா. அவ உன்ன மீதிக்க செய்யும் ஒத்திகதானே, நல்லா புரிஞ்சுக்கடா மாமா. சொல்ல, இன்னும் என்னத்த சொல்ல, சொல்ல வார்த்தையே இல்ல. நிம்மதி இல்ல, இனி நிம்மதி இல்ல, பொண்ணு லைஃப் லாங் தொல்ல. நீ பொண்ணோட சேர்ந்தாலே மண்ணாவமா.